நியமிக்கிறான். அப்போ நம்ம வாயு பகவான் அக்னி பகவான்லாம் குறிப்பிடுறோம். அப்போ அந்த அக்னியை அந்த அதனுடைய வேலையை பண்ணுற மாதிரி அக்னி நியமிக்கிறான். அப்படிப்பட்ட அக்னி எம்பெருமானத்தில் பயந்துட்டு வேலை பார்க்குறான். அப்போ பயாபய விதாயினா என் நிதேஷே, எத்து நிதேஷே என் நிதேஷே, தக்காரத்துக்கு பிறகு நக்காரம், தாக்கு அப்புறம் நான் வந்தால் தாவும் நான் ஆயிடும். என் நிதேஷேன்னு சொன்னால் எவனுடைய நிதேஷம்னா கட்டளை, எவனுடைய கட்டளை இறங்கி ஸ்திதாகா இருக்கின்றனரோ, ஸ்திதகான்னு இருக்கின்றன் இருக்கின்றான், ஸ்திதாகான இருக்கின்றனரோ, தத்து தத்துனா அப்படிப்பட்டன்னு அர்த்தம். இப்போ எவனை அண்டினால் பயம் கிடையாது, எவனால் புறக்கணிக்கப்பட்டால் பயம் ஏற்படுமோ, நமக்கு சாதாரணமாக பயத்தையும் அபயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஏனைய தேவதைகள்லாம் எவனுடைய கட்டளையை கொண்டு அப்படி நடக்கின்றனவோ, அப்படிப்பட்ட அதிலங்கித துகின சம்பு சக்கரன் புண்டர். அதிலங்கித அப்படின்னா கடக்கப்பட்ட, அது மேம்பட்டன் அர்த்தம். துகினன்னா பிரம்மா, சம்புன்னு சொன்னால் சிவன், சக்கரன் சொன்னால் இந்திரன். ஆதிபதத்தினால வேறு எந்த தெய்வத்தையெல்லாம் லோகத்தில் கொண்டாடுறாலோ, வேறு எந்த தெய்வத்தையெல்லாம் ஒரு பரதெய்வத்தை மாதிரி பரம பர பர உயர்ந்த தெய்வத்தை மாதிரி கொண்டாடுறாலோ ஆதிகம்னு போட்டுனதுனால அவன் எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவனாக இருக்கக்கூடிய, மேம்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த ஜோதிஷ் அது யார் அப்படின்னு கேட்டால் ரமா சகம் தித்தியா பக்தி ஏகவச்சம் எல்லா இடத்துலையும், ரங்கதுரியம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சிறப்புற்று விளங்கக்கூடிய ஏதத்து, இந்த கண்முன்னே புலப்படுகின்ற கிமப்பி மக மகா அதிமகே அப்படின்னு சாதிச்சிட்டார். இதுதான் அர்த்தமாக இருக்குது இந்த பத்தியத்துக்கு. இல்லை நிறைய சந்தேகம் இருக்குது, தத்து ஏ தத்து தக்காரம்க்கு அப்புறம் அச்சு எழுத்து வந்தால் அது தா வருது. அதே மாதிரி தத்து ஏ தத்து அதிலங்கித மறுபடியும் அந்த தக்காரம் அது தக்காரமாக இருக்குது. அப்போ பிரித்தோம்னா தத்து ஏ தத்து அதிலங்கித சேர்க்கச்சே ததேத்த தத்தி லங்கிதன்னு ஆறுது. உதாரணத்தை பார்த்தோம்னா இக யஜுஷாம் அபீதி யதவதீரிதானாம் பயம் ஜகதி பயாபய விதாயினஹ எந்நிதேஷே ஸ்திதாஹ தத்து அதிலங்கித துருகின சம்புசக்கராதிகம், அதிலங்கித துருகின சம்புசக்கராதிகம் சமாசகம் அங்கதுரியம் ஏதத் கிமபி மகஹ அதிமகே. இஹன இவ்வுலகில் ஹியர்னர்த்தம் யஜுஷாம் எவனை எதை அண்டியவர்களுக்கு. ஜோதிஷ்னா பயமுறுத்தமானு கேட்டால் நாம் இருட்டில் இருக்கோம், இருட்டு தான் நமக்கு பயத்தை ஏற்படுத்துறது. அப்போ இருட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிச்சம்தான் வழி. அபீதிஹி அவர்களுக்கு பயமின்மை, ஏதாவது ஹீரிதானம்னு சொன்னால் எதனால் அல்லது எவனால் புறக்கணிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு பயமானது வந்து சேர்கிறது. மேலும் ஜெகதி சப்தமி பக்தி ஏகவச்சனம் ஜெகத் சப்தத்துக்கு இந்த உலகத்தில் பயாபய விதாயின பயத்தையும் அபயத்தையும் அளிக்கக்கூடிய ஏனைய தேவதைகள் அர்த்தம் உண்டாக்குபவர்கள் என் நிதேஷே ஸ்திதாகா எது நிதேஷே எவனுடைய அல்லது எதனுடைய கட்டளைக்கு உட்பட்டு இருக்கின்றனரோ தத்து அதிலங்கித துகின சம்பு சக்கராதிக்கம் அந்த அத்தனை பெருமையுடையதான பிரம்மா என்ன சிவன் என்ன இந்திரன் என்ன ஏனைய தேவதைகள் எல்லாரை காட்டிலும் மேம்பட்டதாய் விளங்கக்கூடிய ரமா சகம் திருமகள் கேள்வன் ஸ்ரீஹப்பதிஹி அவனை ரங்கதுரியம் அவன் யார் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய மேம்பட்டதான ஏதத்து இந்த நமக்கு நமக்கும் புலப்படுகின்ற கிமபி மகா அற்புதமான அந்த ஜோதிஷை அந்த தேஜஸை அதிமகே நாம் ஓதி அனுசந்தானம் செய்கின்றோம். எதற்காக கேட்டால் நம்முடைய பயமானது நீங்குவதற்காகன்னு இதில் புலப்படுறது. இதான் முதல் பத்தியத்தினுடைய அர்த்தமானது ஸ்ரீ அபீதி ஸ்தலத்தில். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.